ஆடையில் மூடிய ஒரு அழகிருக்கு, ஆயிரம் ஆசையில் அது துடித்திருக்க, வாங்கின ஜாடையில் என்னை வரவழைக்க, வந்தது கைகளும் மெல்ல அடைத்திருக்க, இடையில் நெருக்கம் இருந்தால் இனிக்கும், மயங்கும் வயது மடிமே விழுந்து இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்து, இதழ்கள் மலர்ந்து வழங்கும் விருந்து விருந்து. அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும், அம்மம்மா என்னென்ன நடந்திருக்கும், இதுதான் உறவு உறவு உறவு.